இந்த பதிவுக்கு விரிவான விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பானையோட மூடியை வந்து அந்த பானை மேலேயே வச்சதுனால தான் அது தூக்கி எறிஞ்சது அந்த மூடியை, உள்ளேருந்து நீராவி எழும்பி அது மாதிரி இடையில் ஒரு குச்சை வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது பாட்டுக்கு அந்த வச்ச இடத்துலையே மூடி இருக்கும். அது போலவே ப்ரெஷர் குக்கரில் அந்த நாசில் அடைக்காமல் நீங்கள் திறந்தே வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணீர் கொதிக்க கொதிக்க அல்லது பால் கொதிக்க கொதிக்க அந்த ஆவி வெளில போயிட்டே இருக்கும், அதனால் சீறிக்கிட்டு வெளியில் வராது. அது மாதிரியே ரயில் இன்ஜினில் அந்த பேரலில் இருக்கிற தண்ணி எரிய எரிய அது மேலே சின்னதாக ஒரு வாய் திறந்து வச்சுருந்தாக்கா அது வழியாக நீராவி வெளில போயிருந்தே இருக்கும், ரயில் இன்ஜின் நின்ற இடத்துல நிற்கும். அப்போ நீராவி மிகப்பெரிய அழுத்தம் அங்கே இருக்கிறதுனால தான் அது முடிஞ்சது. அது மாதிரி இந்த 1 ஏக்கர் பரப்பளவு ஒவ்வொரு காணி நிலத்திலும் நாம் நிறுத்துகின்ற நீர் மிகப்பெரும் அளவில் அந்த வரப்போட உயரம் இருக்கு பாருங்கள், அதுதான் 3 அடி உயரம், 4 அடி உயரம், 2 அடி உயரம், 1 அடி உயரம், சுத்தமாக 1 ஏக்கர் முழுவதும் பரவி நிற்குது. பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம் ஐப்பசி கார்த்திகை 2 மாதம் சேர்த்து வச்ச தண்ணீர், அதுக்கு அடுத்ததாக வருகின்ற கோடைக்காலம் 2 மாதம் மழைக்காலம் முழுவதுமாக சூரியனிடமிருந்து வெகு தொலைவு பூமி தங்கி தள்ளி இருந்து விண்ணிலிருந்து ஸ்பேஸிலிருந்து வானம் என்று சொல்கிறோமே, வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் எழுதினானே, நீரின்றி அமையாது உலகு எனில் வானின்றி அமையாது ஒழுக்கு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு எழுதினா பாருங்கள், அந்த வானத்திலிருந்து சூரியனிடம் தள்ளி நின்று பூமி நீரை உள்வாங்குகின்ற காலம் ஐப்பசி கார்த்திகை, 2 மாதம்தான். அந்த 2 மாதத்தில் வாங்குகிற தண்ணீரை முழுவதுமாக பூமியில் நிறுத்தி அந்த நீரை மிகப்பெரும் அளவில் சமமாக நிறுத்தி ஒரே நேரத்தில் அந்த வரப்போட உயரத்தின் மூலமாகவும் அந்த சரிவான வரப்புகளின் மூலமாகவும் ஒரு பிரமிடோட முனை மாதிரி ஒரு துப்பாக்கி ரவையினுடைய அந்த நீள்வட்டமான அந்த புல்லட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், நீள்வட்டமாக இருக்கும் ஒரு அம்பு கூட நீள்வட்டமாக இருக்கிறதுனால தான் குறிப்பிட்ட இலக்கம் நோக்கி போகுது, அதுவே உருண்டையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது போகாது, அது வீசுறவனுடைய இலக்கையினுடைய இலக்கையும் அவனுடைய தெம்பிலிருந்து போகணும், அது உருளை வடிவமாக இருந்தால் நீள்வட்டமாக இருக்கு, நீள்வட்டமாக இருக்கிறதுனால தான் அம்பு வந்து குறிப்பிட்ட இடத்த நோக்கி போகுது. அது மாதிரி நீல வடிவமான ஒன்று தன்னுடைய ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது ஈட்டி, அது மாதிரி தான் நீளமாக இருக்கிறதுனால, அது மாதிரி இந்த பிரமிடு வடிவத்தில் தான் பண்ணிக்கணும். இந்த நம்ம நிறுத்துகிற நீர் பிரமிடு வடிவத்தில் அந்த முனை ஒன்று சேர்ந்து பூமியினுடைய மையத்திலிருந்து வருகின்ற வெப்பத்தை முழுவதுமாக வாங்குது, அது மாதிரி சூரியனுடைய வெப்பத்தை முழுவதுமாக வாங்கி மிகப்பெரிய அளவில் 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரே நேரத்தில் சமமான அளவில் நீராவி மேலே எழும்போம். ஒரு தனி மரமாக இருந்தால் புயல் அடித்தா சாஞ்சிரும், ஒரு பெரிய காடாக இருக்கு, ஒரு பெரிய காடு அடர்த்தியான காடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து சாயாது இல்லையா, 1 ஏக்கரில் இருந்தால் சாஞ்சிரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வேற கதை. ஆனால் காடுகளில் புயல் அடித்து காடுகள் ஒட்டுமொத்தமாக சாயுமானால் சாயாது, ஏன்னா அதனுடைய அடர்த்தி வந்து அதை வந்து மறைச்சிக்கும். அதுவே அந்த மரங்களையும் வரிசையாக காத்தடிக்கிற இடத்துல காற்றுக்கு எதிர் செய்கிற வரிசையாக நட்டு பாருங்கள், அந்த மரங்கள் அவ்வளோ மரங்களும் பத்திரமா ஒன்று கூட ஒன்று சாயாமல் நின்றுட்டே இருக்கும், தனியாக நிற்கிற மரம் எல்லாம் உழுந்துடும், அதே மரங்களை ஒன்றின் பின் ஒன்றாக காற்று வருகின்ற திசையில் வரிசையாக நிற்க வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று தாங்க பிடிச்சின்னா அவ்வளோ பலமாக நிற்கும், எதுக்க குறுக்க அம்பு மாதிரி காற்று அதை ஊடுருவி பறந்து விட்டு விலகி ரெண்டு பக்கம் விலகிட்டு போகும், போட்டு எப்படி தண்ணியை கிடிச்சிட்டு போதும் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் விலகி போகும். இதே அடிப்படையில் பூமியினுடைய மையத்தை நோக்கி இது குவிஞ்சிருக்கிறதுனால இதிலிருந்து பூமியிலிருந்து வருகின்ற வெப்பம் சூரியனிடமிருந்து வருகின்ற வெப்பம் இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரே சமமான பரப்பளவு தான் இந்த நீராவியை உற்பத்தி பண்ண முடியும். இதை தான் நான் சொல்ல விரும்பினேன், 1 ஏக்கரில் இருக்கிற நீராவி ஒட்டு மொத்தமாக சமமான பரப்பளவில் இந்த 3 அடி ஆழம் உயரம் வரப்பு இருக்குது பாருங்கள், 2.5 அடி, 2 அடி, 1 அடி உயரம், இந்த அளவுக்கு உயரத்தோட மிகப்பெரிய அழுத்தம் எப்போ கிடைக்கும்னா சூரியனுடைய அதீதமான வெப்பம் வருது பாருங்கள், ஏன்னா அவ்வளோ நீரை சேர்த்து வச்சுருக்கிறதுனால அவ்வளோ நீரையும் இது ஆவியாக்கும் ஒரே நேரத்தில், தண்ணியே இல்லாத இடத்துல எப்படி நீராவி உருவாகும், அதனால் நீராவி உருவாகும் போதே அதில் இயல்பாகவே அழுத்தமும் உருவாகிடும், அதனால் கோடைக்காலம் வரும்போது மிகப்பெரிய அளவில் அந்த பூமியிலிருந்து அழுத்தத்தோடு நீராவி உருவாகி 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரே நேரத்தில் நீராவி உருவாகிறதுனால அது எந்த விதமான காற்றாலும் தடுக்க முடியாமல் மிக உயர்ந்த இடத்திற்கு துப்பாக்கியிலிருந்து தோட்டா செல்வதைப் போல ரயில் இன்ஜினிலிருந்து சீறி செல்லு சீறி கொண்டு அந்த பிஸ்டன் வழியாக அந்த நீராவி வெளிப்படுவதைப் போல, அது போலவே ப்ரெஷர் குக்கர்லேருந்து அந்த நீராவி வெளிப்படுவது போல, சோற்றுப்பானையிலிருந்து நீராவி வெளிப்பட்டு மேலே வைக்கப்படுகிற தட்டை தூக்கி எறிவது வேகமாக வருகிறது, அது போல வேகத்தோடு மேலெழும்பி இங்கே மேலே யாரும் அதுக்கு தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ரயில் இன்ஜினில் பிஸ்டன் மாதிரியும் இல்லை, ப்ரெஷர் குக்கரில் நாசில் மாதிரியும் இல்லை, சரிதானே, எதுவுமே தடை இல்லாத போனதுனால நேராக போகுது. ஆனால் அதுக்கு தடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே செல்ல செல்ல பூமிக்கு மேலே செல்ல செல்ல வானமே அதற்கு தடையாக இருக்கிறது, ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் அதுக்கு தடை. வானத்தை நோக்கி போக போக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதும் வளிமண்டலத்தில் வளியினுடைய அழுத்தம், விண்ணினுடைய அழுத்தம் அதிகரித்து காற்றினுடைய அழுத்தம் குறைகின்ற இடத்துல போனதும் அங்கேயே மேகமாக உருமாறிடும். இதாங்க எந்த இடத்துல காற்றினுடைய அழுத்தம் குறைகிறதோ, பூமியினுடைய சுழற்சி சுற்றுவட்ட பாதையில் அந்த இடத்துக்கு போனதும் இது தங்கிடும். இன்னும் சுலபமாக சொல்லலாம், சாப்பாட்டை போல அம்மா சுட சுட சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க, மத்தியானம் போய் சாப்பாட்டப்போ மூடிய திறந்தீங்கன்னா உள்ளே நீர் இருக்கும். ஏன் உள்ளேருந்து நீராவி வெளியில் வந்து அதுக்கு மேலே போக முடியாமல் அங்கே தடுக்கினதும் அந்த இடத்துல நீராவி நின்றுக்கும், சூடு வெளியில் போயிடும், நீராவிக்குள்ளேருந்து தண்ணியாக மாறிடும். இதே வித்தா தாங்க அங்கேயும் நடக்குது. எந்த இடத்துக்கு மேலே அதால் போக முடியும் அங்கே போய் நின்றுடும், அதுக்கு மேலே ஸ்பேஸுக்கு போக முடியாது. ஸ்பேஸை கடந்து போனால் அதுக்கு தனியாக வேறு ஆற்றல் தேவை. நீர்னால் ஏற்பட்ட வெப்பத்தினால் ஏற்பட்ட ஆற்றல் மேலே போக போக பூமி இயல்பாகவே அங்கே குளிர்ச்சி இருக்கிறதுனால அங்கே போனவே சூடு தனியாக பிரிஞ்சிடும் நீராவிலேருந்து, அதனால் மேகமாக மாறி அலைஞ்சிக்கிட்டு நிற்கோங்க. இப்போ புரியுதா? அடுத்த பதிவுக்கும் வரேன்.